கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. ஆதி மூலமா இருக்கக்கூடிய அகார வாட்சியனான எம்பெருமானின் திருமார்பில் அமர்ந்திருக்கிறாள் அலர்மேல் மங்கை. இவளுடைய அஷ்டோத்திர நாமாவளியில் ஒரு திருநாமத்தை வாரந்தோறும் அர்த்தத்துடன் அனுபவித்து வருகிறோம் அவளுடைய அனுகிரகத்தால. அந்த வரிசையில இந்த வாரம் 34வது திருநாமமான அசோகா அப்படிங்கறதுக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். நம் போன்ற சம்சாரிகளெல்லாம் கரையேறணும் அப்படிங்கறதுக்காக பிராட்டி லக்ஷ்மி தேவி பல காரியங்கள் பண்ணுகிறாள். ஒரு கால் அபயம் வேணும்னு கேட்டா துளி கூட தாமதிக்காமல் நம்மளுக்கு அனுகிரகத்தை பொழிகிறாள். இதனால இவளுக்கு அனகான திருநாமம் வந்ததுன்னு பார்ப்போம். இதே போல எம்பெருமானுக்கு ஹரிங்கிற திருநாமம் உண்டு. ஏன்னா அவன் நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் அபகரிக்கிறான். இந்த விஷயத்தை அப்பப்ப அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறாள் அவனுடைய தர்ம பத்னியாகிற ஹரிவல்லபா. இப்பேற்பட்டவள் லக்ஷ்மி தேவின்னு போன வாரம் பார்த்தோம். இந்த ஹரிவல்லபாவா இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி இதெல்லாம் பண்ணினது போராதுன்னு நம்பெல்லாம் கரையேறத்துக்கு வழியாக ஒரு நாடகத்தை போட்டு காண்பிக்கிறாள். அவள் சீதாதேவியா இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு நாடகம் பண்ணி காண்பிச்சாள். பொதுவா ஒரு விஷயம் நன்னா மனசுல இறங்கணும்னா எல்லா இந்திரியங்களாலையும் அந்த விஷயத்தை நாம் அணுக வேண்டும். ஒரு விஷயத்த படிச்சோம்னா நம்மளுடைய கண்ணு அதுல ஈடுபடுறது, மனசு ஓரளவுக்கு ஈடுபடுறது. ஒரு விஷயத்த கேட்டோம்னா காது ஈடுபடுறது, மனசு ஓரளவுக்கு ஈடுபடுறது. இதே ஒரு காட்சியை பார்த்தோமானால், ஒரு நாடகத்தையோ அல்லது தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியோ பார்த்தோம்னா அந்த விஷயம் முழுக்க நம்மளுக்கு மனசுல இறங்கிறது. ஏன்னா கண்ணு காது மனசு எல்லாம் அதுல ஒன்றி ஈடுபடுறது. அதனால நாடகமா நடத்தினா நன்னா வழிபட முடியும் அப்படிங்கறதுக்காக சீதாதேவி ஒரு நாடகம் போடுகிறாள். இந்த நாடகத்தை பத்தி வார்த்தா மாலை அப்படிங்கிற நூல்ல கந்தாடை ஆண்டான் அப்படிங்கிற ஆச்சாரியன் சொல்லியிருக்கார். வார்த்தா மாலை அப்படிங்கிற நூல் நம் ராமானுஜ சம்பிரதாயத்துல வந்த பூர்வாச்சாரியர்களுடைய வாழ்க்கை வரலாறுல இருக்கக்கூடிய ஐதிஹியங்களை பத்தி சொல்லும். அவர்கள் காண்பிச்சு கொடுத்த ஒசந்த விஷயங்களை பத்தி சொல்லும். 456 வார்த்தைகள் உண்டு இதுல. வார்த்தை அப்படிங்கிறது இந்த இடத்துல விஷயம்னு அர்த்தமாகும். ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு விஷயத்தை குறிக்கும். இதுல 235வது வார்த்தை கந்தாடை ஆண்டான் அப்படின்ற ஆச்சாரியன் சொன்ன வார்த்தை. கந்தாடை ஆண்டான்கிறவர் ராமானுஜருடைய மருமானாகிற முதலியாண்டானின் திருக்குமாரர். இவர் சீதா பிராட்டி போட்டு காண்பிச்ச இந்த நாடகத்தை பத்தின விஷயத்தை இந்த 235வது வார்த்தையில சொல்றார். சீதாதேவி அசோகவனம் சென்றாள். இவள் அசோகவனம் ஏன் சென்றாள்? எம்பெருமான விட்டு பிரிஞ்சு போன. எம்பெருமான விட்டு பிரிஞ்சு பிராட்டி இருப்பாளா? அகலகில்லேன்னு இருக்கக்கூடியவள் இவள். இப்படி எப்படி இருந்தான்னு பார்த்தா இதுதான் ஒரு நாடகம். இது ஒரு டிராமா, ஒரு டயோராமா. இத ஏன் நடத்தினா? நம்மளுக்கு 10 விஷயம் காண்பிச்சு கொடுக்கறதுக்காக நடத்தினாளாம். இவள் அசோகவனம் போனத்திலிருந்து நம்மளுக்கு 10 விஷயங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறார் ஆச்சாரியன். என்ன 10 விஷயங்கள்னு பார்ப்போம். முதல் விஷயம், சீதா பிராட்டி ஏன் அபகரிக்கப்பட்டாள் ராவணனால அப்படின்னு பார்த்தா, அவள் லக்ஷ்மணன் கிட்டக்க அபச்சாரப்பட்டுட்டாளாம். லக்ஷ்மணன தகாத வார்த்தைகள் பேசிட்டான். இதுல இருந்து என்ன தெரியறது? பாகவதர்கள் கிட்டக்க அபச்சாரப்பட்டா எம்பெருமான விட்டு பிரிஞ்சு போயிடுவோமாம் நாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், வால்மீகி ராமாயணம் சொல்றது ராவணன் சீதையை தொட்டு தூக்கிண்டு போனான் அப்படின்னு. இது என்ன காண்பிச்சு கொடுக்கறதுன்னு பார்த்தா, இந்த தேகாபிமானம் நம்மளுக்கு இருந்தா, இந்த உடலினுடைய ஸ்பர்ஷம் நம்மளுக்கு இருந்துருந்தா, நம்ம எம்பெருமான விட்டு பிரிஞ்சு போயிடுவோமா. இந்த தேகமே ஆத்மா அப்படிங்கிற அபிமானம், அல்லது தேகம் ஸ்வதந்திரமானது அப்படிங்கிற ஒரு விபரீதமான ஞானம், இதெல்லாம் இருந்தா, தேகத்துல அபிமானம் இருந்தா எம்பெருமான நம்ம விட்டு பிரிஞ்சு போவோமா. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், சீதாதேவி அசோகவனத்துல இருக்கும் பொழுது ராட்சசிகளால சூழப்பட்டு இருந்தா, அதே போல இந்த சம்சாரி சம்சாரத்துல இருக்கும் பொழுது தாயே தந்தை என்னும், தாரமே கிளை மக்கள் என்னும்னு சொல்லி பலவித உறவுகளால சூழப்பட்டு இருக்கிறான். இந்த உறவுகள் எல்லாம் பகவத் விஷயத்திலேருந்து நம்மள தூர கொண்டு போறது, நம்மளுக்கு உபதிரவமா இருக்கு. எப்படி ராட்சசிகள்லாம் சீதா பிராட்டிக்கு உபதிரவமா இருந்தாலோ அதே போல. இப்போ நான்காவது விஷயம், சீதா பிராட்டி மாரீச்சனாகிற மாயா மிருகத்துக்கு பின்னாடி போகணும்னு நினைச்சா, அதனால எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு வந்தா. அதே போல இந்த சம்சாரமாகிற மாயையில விஷய பிராவண்யமான விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டோம்னா எம்பெருமான் கிட்டேந்து தூர போவோமாம். அதாவது நம்மளுக்கு 10 இந்திரியங்கள் உண்டு, 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனான மனசாகிற இந்திரியம், இதெல்லாம் இந்த விஷய சுகங்கள்ல, பணங்காசுல, மாடு மனை வீடு அதுல எல்லாம், பொன்னுல, இந்த மாரீச்சன் போன்ற பொன்மானாகிற விஷயங்கள்ல ஈடுபட்டா எம்பெருமான் கிட்டேந்து தூர செல்கிறது அப்படிங்கிறது தெரியறது. இதே போல அஞ்சாவது விஷயம் சொல்றார், இந்த சம்சார வாழ்க்கையில நம்ம உழண்டு இருக்கும் பொழுது திடீர்னு நம்மளுக்கு ஆச்சாரியன் கிடைக்கிறார். இது எப்படின்னா, சீதா பிராட்டி அசோகவனத்துல இருக்கும் பொழுது அவள் முன்னாடி ஹனுமான் வந்து தோன்றினா மாதிரி. இது அஞ்சாவது விஷயம். ஆறாவது விஷயம், சீதா பிராட்டி ஹனுமான் ராமனுடைய குணத்தெல்லாம் பாடுறதை கேட்டாள். இது எப்படின்னா, இந்த சம்சாரி ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சூக்திகள் எல்லாம் கேட்கிறா போல ஆகுமா. ஒரு நல்ல சத்சங்கம் ஏற்பட்ட உடனே ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சூக்தியில ஈடுபாடு வந்து ஆழ்வார்களுடைய குணானுபவம் நாம் கேட்க நேர்ந்தால், அது சீதா பிராட்டி ஹனுமான் ராம குணத்தை பாடினதை கேட்பது போல் இருக்குமா. இப்போ ஏழாவது விஷயம், ஹனுமான் சீதா பிராட்டி கிட்டக்க எம்பெருமான் கொடுத்து அனுப்பிச்ச அந்த மோதரத்தை பத்தி சொன்னார் முதல்ல. இது எப்படின்னா, ஆச்சாரியன் நம்மளுக்கு குரு பரம்பரையை பத்தி சொல்றது போல ஆகுமா. குரு பரம்பரை வந்த வழி, அதனுடைய பெருமை, அதெல்லாம் என்ன அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கறா போல உண்டாம். எட்டாவது விஷயம், இந்த கனையாழியை சீதா பிராட்டி கிட்டக்க கொடுத்தார் ஹனுமான். இது எப்படின்னா, ஆச்சாரியன் நமக்கு திருவஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணுவது போலே அப்படிங்கிறார். ஒன்பதாவது விஷயம், விபீஷணனுடைய புத்திரியாகிற த்ரிஜட்டை சீதா பிராட்டிக்கு துணையாக இருந்தாள் அந்த அசோக வனத்துல, அவதான் ஆறுதலா இருந்தாளாம். அதே போல எம்பெருமானுடைய பக்தர்கள் பாகவதர்கள் நம்மளுக்கு இந்த சம்சாரத்துல சத்சங்கமாக ஆவார்கள். பத்தாவது விஷயம் என்னன்னா, எம்பெருமான் லங்கேஸ்வரனாகிற ராவணனை மாய்த்து ஜெயித்து சீதா பிராட்டியை மீண்டு கொண்டு போனார் லங்கையிலிருந்து அயோத்திக்கு. அதே போல இந்த சம்சாரமாகிற துக்கத்திலேந்து நம்மளை எல்லாம் தூக்கி காப்பாத்தி, நம்மளுடைய பாபங்களெல்லாம் மாய்த்து எம்பெருமான் அந்த ஸ்ரீ வைகுண்டம்னு சொல்லக்கூடிய திரு அயோத்திக்கு நம்மளை அழைத்து செல்வார். இப்படி 10 விஷயங்களை காண்பிச்சு கொடுக்கறதுக்காக தான் சீதா பிராட்டி அசோகவனம் சென்றாள் அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை கந்தாடையாண்டான் வார்த்தா மாலையில நம்மளுக்கு சொன்னார். இதே விஷயத்தை பல ஆச்சாரியர்கள் அப்புறம் பின்பற்றி சொல்லியிருக்கிறார்கள். சுவாமி தேசிகனும் சங்கல்ப சூரியோதயத்தில ஒரு ஸ்லோகத்துல அற்புதமா இந்த விஷயத்தை சாதிக்கிறார். தர்போதக்ரத்தசேந்திரியானநமனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேஹேஸ்மின் பவசிந்துனா பரிவ்ருதே தீனாம் தசாமஸ்திதஹ அத்யத்வே ஹனுமத் சுமேன குருணா பிரக்ஷாபிதார்த்தஃ புமான் லங்காரூ விதேஹராஜதனயா ஞாயேன லாலப்யதே. அசோகவனத்துல சீதா பிராட்டி இருந்துண்டு இப்படி நாடகத்தை நம்மளுக்காக பண்ணி கொடுத்ததுனாலேயே அவள் நம்மளுடைய சோகங்கள் எல்லாத்தையும் தீர்க்கிறாள். இதனாலேயே அவளுக்கு அசோகா அப்படிங்கிற திருநாமம் வருது. இது மட்டும் இல்ல, லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப வசந்த விஷயம் அம்சே பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா எதை அம்சே பண்ணணும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்றா. வேதமே சொல்றது லக்ஷ்மி தேவிக்கு பயத்தம்பருப்புல ஒரு பிரசாதம் செஞ்சு அதை அம்சே பண்ணினா ரொம்ப வசத்தியாம். அதுவும் துவாதசி அன்னைக்கு பண்ணினா ரொம்ப ரொம்ப வசத்தியாம். பயத்தம்பருப்பு லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப உகந்தது. இந்த பயத்தம்பருப்புல வெல்லத்தை சேர்த்து பாலை குத்தி கோதுமையும் சேர்த்து ஒரு அல்வா பண்ணுவா. இதுக்கு அசோகா அல்வா அப்படின்னு பேரு. இந்த அசோகா அல்வா பிராட்டிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததான். ஏன்னா இவளே அசோகா தானே, எல்லாருடைய சோகத்தையும் போக்கக்கூடிய இந்த அசோகாவாகிற பிராட்டிக்கு ரொம்ப உகந்தது அசோகா அல்வா அப்படிங்கறதுனால லக்ஷ்மி தேவியை வழிபடும் பொழுது அசோகா அல்வாவை பண்ணி வழிபடும் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய நிர்வாகம். இது மட்டும் இல்ல, இந்த பயத்தம்பருப்புல செய்யக்கூடிய எந்த விஷயமும் பிராட்டிக்கு உகந்தது அப்படிங்கறதுனாலதான் மார்கழி மாசம் முழுக்க பிராட்டியினுடைய மாசம். அந்த மாசத்துல பயத்தம்பருப்புல செய்யக்கூடிய பொங்கலை நாம் அம்சே பண்ணுகிறோம் பிராட்டிக்கு. இப்பேற்பட்ட அசோகா அல்வாவை உகக்கிற நம்மளுடைய சோகங்களை போக்கக்கூடிய அசோகாவாகிற பிராட்டிக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் சமர்ப்பிச்ச நிருக்தி ஸ்லோகமானது பிரபன்னச்சர்யா பரிதர்ஷனாய யோசோகதாவோ வசதிம் ததார தஸ்மாதசோகா பரிகீர்த்திதா ஸ்ரீ பல்யாதசோகத்வமதோஜபேன. பக்தியுடன் அசோகாங்கிற திருநாமத்தை ஜபித்தால் இந்த சம்சார சோகங்கள்லேருந்து நம்ம கண்டிப்பா நிவர்த்தி அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை வைத்துக் கொண்டு ஜபிப்போம் வாங்கள். அசோகாயை நமஹா.